بسم الله الرحمن الرحيم. فماذا يا إخواننا؟ فدعوتنا عندنا أغلى من الذهب وأغلى من أرواحنا، أغلى من أرواحنا التي هي عندنا أغلى من الذهب، فلسنا مستعدين أن ندنجها ولا أن نلوثها، ولكن دعوة إلى كتاب الله وإلى سنة رسول الله صلى الله عليه وعلى وسلم. وسن فيهما النجاة، وخلاف الكتاب والسنة لا يؤدي إلى بر الأمان. الدعوة السلفية في اليمن. أنا plaisir de vous présenter تفسير سورة الفاتحة. طه منير ابن أحمد المغربي حفظه الله تعالى. كور نيميرو 5. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، ولا عدوان إلا على الظالمين، والصلاة والسلام على نبينا محمد أشرف الأنبياء والمرسلين، وعلى آله وصحبه ومن اتبعهم إلى يوم الدين. أما بعد، أفاد الإمام محمد بن عبد الوهاب رحمه الله أن قوله عز وجل الحمد لله رب العالمين يتضمن ماذا؟ المحبة. من أين أخذنا هذا؟ هو الثناء على الله. أحسنت، أن الحمد هو الثناء مع الله على الله بالمحبة، وهذه المحبة أقسام. أخذنا نحن أخذنا النوع الأول، القسم الأول، المحبة التي هي عبادة. لو كنت خاصة بعيد، المحبة الشركية. ما هي المحبة الشركية؟ قلب الإسلام والأوثان الله عز وجل. هذا الشرك في العبادة، ونحن في المحبة. تحبهم كحب الله. تحبهم أي الشخص يحب هذه الأمداد كحب الله. ما الدليل على هذا؟ ما الدليل من القرآن؟ قال عز وجل والذين آمنوا أشد حبا لله. أحسنت، فهذه محبة شركية. فعلى هذا ستكون خير محبة شركية سلفت دوني ست عبادة محبة لفت دوني أزيد الستاتيو. الآن ستكون محبة العبادة سلك لله عز وجل شو لدينا أطخ ستو شرك comme ceux qui la donnent pour leurs statues, leurs idoles. Enfin, c'est quoi cette mahabba qu'elle est là? C'est laquelle? C'est quoi qu'elle est là? Quand il dit il en a, j'aime mes enfants. C'est mahabba. Enfin, il faut définir celle qui est là. Il faut la définir. Il y a une différence entre aimer Allah subhanahu wa ta'ala et aimer son enfant. Les deux, c'est de l'amour. Mahabba, mahabba. Lakin, c'est quoi la mahabba lillah? هذا الله به في كتاب التوحيد كثيرا، باب قول الله عز وجل ومن الناس من يتخذ من دون الله أندادا يحبونهم كحب الله الآية. والله به كذلك في الأصول الثلاث، والله به كذلك في الواجبات فيما أذكر، وكثيرا والله به المحبة والأقسم. ها؟ نعم أحسنت، أنا محبة مع التعظيم. نسيت عبد الملك صاصفي با. نعم، التعظيم والتذلل لله عز وجل. زيد صاصفي با. نعم، cette mahabba, cet amour, il va être بالتذلل والتعظيم. Ce تذلل والتعظيم va pousser à quoi? العبادة. Cette mahabba, ce تذلل والتعظيم va te pousser à فعل الأوامر لأن التم et à t'écarter des interdits. Et là, tu sais qu'Allah il va être en colère et tu sais qu'Allah il déteste. Parce que ma mahabba te pousse à faire les obligations et à t'écarter des interdits, khassatan avec le khawf comme asayat. Hada, celui qui aime une chose et cette mahabba elle le pousse au ta'zim, au taqdis de cette chose. Aïe, annahu tellement qu'il aime cette chose, il va l'adorer. Tellement qu'il aime cette chose, il ne peut pas lui désobéir. Hada c'est haqqul lillah. Maintenant, nous, on aime nos parents. Khassatan, ceux qui ont des parents musulmans. Ceux qui ont des parents musulmans, on les aime. Les anas c'est nos parents, et les anas c'est des musulmans. Lakin, hatta ceux qui n'ont pas des parents musulmans, comme on a expliqué, tes parents, tu les aimes. Tu les aimes. C'est des musulmans, كذلك محبة في الله لأن سا مسلم. لكن c'est pas, ça nous empêche pas de désobéir à ce makhluk. قال عليه الصلاة والسلام لا تعالى مخلوق في معصية الخالق. فcet amour, il y a pas التعظيم والتذلل كما في حق الله أبدا. Maintenant, ton père, il peut te dire, fais une ma'asiyya. Tu l'aimes, lakin cet amour, anta, ça ne te pousse pas à l'adorer. Wal'iyadu billah. Tout ce qu'il dit, on l'écoute. Tout ce qu'il nous interdit, on l'écoute. Là, s'il a un dalil min al-Qur'an al-Sunna, na'am. S'il n'a pas de dalil, fa kullun yukhad min qawlihi wa yurad, illa al-Nabi alayhi salatu wassalam. Amma mahabbatullah, la. Mahabbatullah, c'est bit ta'adim, ça implique que tu obéis à tout ce qu'il dit. Azza wa jal. Tous ces ordres et tu t'écartes de ces interdits. Fa farriq bayna hadi wa tilk wa hada taqaddam. Huna fa'ida. On l'avait lu fi ba'd ad-durus fi al-mabadi al-mufida fi ma adhkur. Anna ibn al-Qayyim rahimahullah yaqul. Il parle de cette mahabba, mahabba al-ibada. Yaqul ibn al-Qayyim rahimahullah fi al-jawab al-kafi. قال هنا أربعة أنواع من الحب يجب التفريق بينها. ثم أحب في الله كذلك شبابوكلا على plusieurs catégories. محبة الله سبحانه وتعالى. شو بكون خد قواسيتي ces catégories. قال أحدها la première. قال محبة الله ولا تكفي وحدها في النجاة. Qu'est-ce qu'il veut dire par là? أحدها la première محبة الله تام الله. Ibn al-Qayyim dit ça suffit pas هذا. Ça suffit pas لماذا؟ للنجاة pour te sauver من النار. قد يقول قائل يعني قد لا يفهم بعض الناس فكيف كي nous explique هذا؟ عبد الملك العبادة لربي فتح شيء لا أنا في المحبة الآن. نعم هذا واضح. حتى المحبة الخوف الرجاء يتفضغى الإخلاص يتفضغى كثير من الأمور يتفضغى سكحت دي الشرك إلى آخره. لكن لا نحن في المحبة الآن غزت هذا المحبة. محبة الله ولا تكفي وحدها في النجاة. عندما لأن المشركين كذلك يزام الله يزام الله. فستموت أنت أن محبة الله لا تكفي. لابد كالله سبحانه وتعالى يحبك. لابد لأن سيتوا تام فقط et Allah subhanahu wa ta'ala il t'aime pas, ça sera rien du tout. Et après on va rentrer dans les messages qu'on a cités, il y a le shirk, il a affaire. Allah subhanahu wa ta'ala il déteste le shirk. Donc celui qui fait du shirk, Allah subhanahu wa ta'ala il le déteste. Voilà aussi lui, il aime Allah. Hada ibn al-Qayyim te montre anna al-mahabba doit aller dans les deux sens. Anta tuhibbu Allah subhanahu wa ta'ala et tu fais les choses pour qu'Allah il t'aime. Amma kama yaf'al ba'd as-sufiyya, il prétend aimer Allah. Et il fait du shirk, il fait du kufr, il fait des ma'asi. Dès que tu lui montres, il dit Anna, j'aime Allah subhanahu wa ta'ala. Ça ne suffit pas. La yakfi. Léan Allah subhanahu wa ta'ala, c'est un mushrik qui déteste. Wa minan nas, ma yattakhidu min dounillahi andada yuhibbuna ou kahubbillah. Fallah subhanahu wa ta'ala, athbata anna al-mushrik yuhibbullah subhanahu wa ta'ala. Ta'ala ahad tafsir. Fahoua, il aime Allah. Est-ce que ça l'a sauvé? Là. C'est quoi qui ne l'a pas sauvé? Anna Allah subhanahu wa ta'ala, il le déteste. Et la cause. كالله الذي دست الشرك والكفر والمعاصي إلى آخر. قال ثانيا الثاني la deuxième chose في المحبة محبة لله. Donc la première chose c'est que t'aimes Allah et tu fais tout pour qu'Allah t'aime. Allah il aime la personne si c'est un mouahid et il s'éloigne du shirk. Et plus il fait des ordres, plus il s'écarte des interdits et il suit la sunna du prophète sallallahu alayhi wa sallam, plus Allah il l'aime. الثاني محبة ما يحبه الله وهذه هي التي تدخله في الإسلام. انظر ان لا بروميير اسوف با لا بيرسون كي لام الله فقط لا حتى المشرك لام الله بعض المشركين يزام الله لكن يشركون ابن القيم يتمونتخ ان سلكي سوف لا بيرسون محبه ما يحبه الله Et ça va impliquer que tu détestes ce qu'Allah déteste. Un musulman, il aime Allah et il aime ce qu'Allah aime. Il aime le tawhid, il aime le Coran, il aime le sunnah, il aime le salat. Et en même temps, il déteste ce qu'Allah déteste. Il déteste le shirk, il déteste le kufr, il déteste le ma'asi, il déteste le kuffar. وهكذا هذه الآلة اللي في رنتر بالإسلام إذا أم الشهادة cet amour normalement ça va le pousser à appliquer لأن الله وهكذا قال الثالث la troisième chose الحب لله وفيه وهي من لوازم ما يحبه الله الحب لله وفيه si t'aimes ce que Allah il aime ça va impliquer que t'aimes ce que Allah il aime مسلم un mouahid لأن الله il aime l'islam cette personne il applique ce islam ça va te pousser un tas ayyuhal muslim t'aime هذا l'islam t'aime cette religion لأن c'est dîn Allah subhanahu wa ta'ala et t'aime la personne qui applique et ça va impliquer هذا أنه il déteste ce qu'Allah il déteste il aime les alliés d'Allah subhanahu wa ta'ala et il déteste les ennemis d'Allah subhanahu wa ta'ala الآن ces trois choses c'est ça le mahabba ya jama'a نحن on a cité هذا الكلام pour expliquer أن mahabba Allah c'est pas qu'une chose qu'on prétend j'aime Allah لأن كثير من الناس حتى المشرك on a cité le verset ومن الناس ما يتخذ من دون الله الآية فأنت tu dois aimer Allah اعلم أن cet amour il sera pas صحيح إلا avec ces trois choses t'aime Allah أولا ثانيا t'aimes ce que Allah il aime troisièmement t'aimes ceux qui appliquent ce que Allah il aime et t'aimes ceux qui aiment Allah et qu'Allah il aime فلابد من هذه الأمور الثلاث لابد من هذه الأمور الثلاث أما on prétend aimer Allah comme ils font بعض الناس الآن الرافض الخبيث المشرك tu crois qu'il prétend détester Allah أبدا lui il dit هو C'est min awliya illa. C'est lui qui sort la religion d'Allah. C'est lui al-mujahid. C'est lui kada. Tout ça, il prétend. Belle, il fait des sacrifices. Bardom, il meurt. Bardom, il combat. Tout ça, il prétend secourir la religion d'Allah. Il prétend aimer Allah. Lakin, c'est un mushrik. لأن est-ce qu'il aime ce que Allah il aime? أبدا. Il a su Aisha. Radiyallahu anhu. Mu'mina. La femme du prophète sallallahu alayhi wa sallam Allah subhanahu wa ta'ala il l'a innocenté fi surat al-Nur eux ils l'insultent ils la combattent ils combattent Abu Bakr min awliya illah le Rasul sallallahu alayhi wa sallam il a montré que Abu Bakr il va fil jannah il était vivant il lui a annoncé il va fil jannah Allah il l'aime ahl al-jannah il combat Omar il combat Uthman il combat jami' al-sahaba sauf quelques-uns comme il prétend il combat le Coran kalam Allah ils disent là sahaba ils l'ont falsifié ils ont enlevé les versets qui parlent bien de Ali ils ont rajouté des versets il a akhira il harab sunna al-rafidi comme vous le savez il ne croit pas sunna il dit là il n'y a que le Coran sunna vous l'avez inventé sunna de Nabi sallallahu alayhi wa sallam ses faits ses gestes ses croyances ils détestent cette chose ils aimeraient ils auraient cru ils l'ont rejeté que parce qu'ils la détestent fa hadha l'amour qu'il prétend envers Allah elle lui sert à rien mushrik كذلك il déteste أولياء الله سبحانه وتعالى يدت الصحابة إيش كيش في الصحابة على قول الله إلهم سجنا الله إلهم المؤمن خال exemple الصوفي il prétend aimer Allah بعضهم كما تعلمون ils s'enferment dans des endroits ils prétendent adorer Allah il a affaire il fait des sacrifices لكن tu peux le trouver il égorge pour sa tombe pour la tombe d'un mort tu peux le trouver il fait tawaf autour de Sidi Fulan tout ça la mahabba qu'il a envers Allah elle lui sert à rien لأنه il aime pas ce qu'Allah il aime Allah est-ce qu'il aime التواف حول القبور طواف اسكلام الله ونقرش بأوتك لي أبدا ولا يرضى لعباده الكفر قال عز وجل فاستمحبا يا جماعة دويت قال دويت بالكتاب وبالسنة c'est pas une chose qu'on prétend j'aime Allah et je fais ce que je veux أبدا cette faïda elle est مهمة et on l'avait vu مع بعض الإخوة dans des دروس à l'époque نكمل قال فضيلة الشيخ صالح الفوزان حفظه الله قال أما الذين عبدوا الله وأخلصوا له العبادة فإن الله جل وعلا يتولاهم في الآخرة ويكرمهم ويدخلهم الجنة نعم هنا توجور في سياق أن المشرك يوم القيامة المشركون سيتبرأ بعضهم من بعض يوم القيامة اتبرأ الذين اتبعوا من الذين اتبعوا ورأوا العذاب وتقطعت بهم الأسباب الأسباب قال ابن عباس المودة تقدم معنا في كتاب توحيد الشيخ الفوزان الآن تتفلك أن لا محبة كيبا فوندي في الله ولله ولو سالف في الدنيا c'est pour un avantage de dunya فقط أما يوم القيامة ça devient des ennemis والعياذ بالله أما المسلم لا أما المسلم لا s'il aime son frère في الله ولله عز وجل محبة شرعية هذا c'est une عبادة il rencontrera الله سبحانه وتعالى avec cette عبادة c'est des حسنات pour lui قال الشيخ الفوزان هذا مآل المؤمنين في الآخرة وذاك مآل المشركين في الآخرة أي المؤمنون يسمعون في الآخرة كم يسمعون في الدنيا والمشرك malgré leur amour qu'ils avaient fait dunya ils détesteront يوم القيامة لنست المحبة باطلة قال وإن كانوا في الدنيا يتمسكون بعبادة تلك المعبودات ويقاتلون دونها ويستميتون ويزهقون أنفسهم دفاعا عنها malgré tous les sacrifices qu'ils font ربما واحد il est mort من المشركين pour cette محبة qu'il avait à son idole لكن comme on a cité la parole d'Ibn Qayyim cette محبة elle est expliquée avec le kitab ou le sunnah. Tu n'aimes pas ce que tu veux, ya ayyuhal muslim. Et tu ne détestes pas ce que tu veux. Abadan. Celui qui aime ce qu'il veut et qui déteste ce qu'il veut, c'est un sahib hawa. C'est ça qu'on appelle le hawa, les passions. Il aime ce qu'il veut, il déteste ce qu'il veut. Le muslim, là, ton amour, c'est bien le kitab ou le sunnah. Ce qu'Allah il aime, j'aime. Ce qu'Allah il déteste, je déteste. Il y a des choses, c'est moubah. Il y a des choses, c'est moubah. يعني c'est autorisé t'as le droit d'aimer tes parents tes enfants il a affaire أما aimer une chose qu'Allah déteste فلا يهم قال فإنها يوم القيامة ستنقلب هذه المودة وهذه الصلة تنقلب عداوة وقطيعة والعياذ بالله ويتبرأ كما قال عز وجل اتبرأ الذين اتبعوا ما بالك أنت مشرك انظر العذاب كما يكمل المشرك pendant des années il suit il adore son idole il prétend combattre pour lui إلى آخره يوم قيامة cet idole أو cette chose qui était adorée يتبرأ منه il dit أنا j'ai rien à voir avec toi أبدا اتبرأ الذين اتبعوا من الذين اتبعوا انظر العذاب انت الان médite un peu comment le mouchrik son état il va être il a gaspillé sa vie peut-être c'est bien peut-être son sang des années يوم قيامة il arrive cette chose qu'il adorait lui dit اتبرأ منك il va aller où le mouchrik خلاص il n'a pas adoré Allah subhanahu wa ta'ala et il se met à dos son idole الضعيف فالان انظر comment il va regretter لكن لا ينفع الان il n'y a plus de regret حتى المشرك في هذا الحال يبغى revenir في الدنيا pourquoi pour l'amal salih il sait que tout ce qu'il a fait c'est باطل لأن يوم القيامة تظهر الحقائق يوم القيامة il n'y a plus de mensonges nifaq لا لا c'est fini الان c'est le jour des comptes فهذا المشرك يبغى revenir في الدنيا للعمل الصالح لكن plus personne revient ابدا الله سبحانه وتعالى il t'a donné du temps 50 ans, 60 ans, madri kam ta vie, celui qui ne profite pas, ne peut plus revenir. Ta'ammal, cette dunya, c'est rien par rapport à l'akhir. Et on adore des gens comme ils gaspillent leur vie. Il a adoré une tombe, il a adoré une pierre, il a adoré autre qu'Allah subhanahu wa ta'ala. On adore comment il va finir. Peut-être que lui, il l'aime, ou il tabarra amin. Il sait que, khalas, il va avoir des comptes à rendre. Nassallah subhanahu wa ta'ala. أن يميتنا عز وجل على التوحيد قال والأسب أو قرأنا قال تنقلب عدوة وقطيعة والعياذ بالله الأخلاء يومئذ بعضهم لبعض عدو إلا المتقي هذه الآية أمس كنا أبلي فذكرها سورة الزخرف الآية المعروفة الأخلاء سجمع خليل On dit Ibrahim Khalilur Rahman. On dit le prophète Mohammed alayhi salatu salam Khalilur Rahman. Al-Khulla, c'est Adam Darajat al-Mahabba. Tu dis Al-Akhilla, c'est plus fort que Al-Asdiqa. Fulan, maintenant, c'est ton Khalil. Aïtullah Mahabba Shadida. C'est le plus haut degré de Al-Mahabba. Fal-Akhilla, aïe qu'ils ont cet amour à la, yawma idin, aïe yawma al-Qiyama, ba'duhum li ba'din adu. Tu le trouves. في الدنيا فلان ستخليل فلان يوم القيامة بعضهم لبعض عدو ça devient des أعداء فلان يبقى accusé c'est toi qui m'a égaré l'autre va dire là c'est toi qui m'a suivi وهكذا des أعداء. لماذا؟ لأن يوم القيامة الشك نفسه بسابو نفسي يوم القيامة يسيك سفيني يبقى غيان يسربيغ هذا يسيك. لكن يوم القيامة سفيني الأعمال, يوم القيامة سري كونت ستو فقد أعمال أيها الإنسان. غفلشي الآن, غفلشي الآن اشوازي اشوازي سكتم في الله عز وجل, اشوازي بالكتاب والسنة. تبقود من الكافر, تبقود من المشرك. والله الكافر المشرك في الدنيا يتلسخ, ما بالك في الآخرة. لي فيرسي سون كلير, حتى في الدنيا يتلسخ. لو موادغ بروبليم يتلس, لو موادغ بروبليم يتلس الكافر المشرك. اما سولوي كي غيست افيك توا الى اخره سي تو فخير المؤمن. المؤمن المؤمن يشد بعضه بعضا, هذا يتهذا هذا يسد سي فيبلي هذا لو تشي. اما الكافر ابدا ديزافونتاج فقط ديزانتيغي لا موادغ شوز يتلس. ميم سي تاد ميم سي سي كي لان انتيغي. يجب على المسلمين أن يتقوا الله, تقول الله يمدي تقول القرآن. أنت مسلم تقوى القرآن, تقوى القرآن. قال الأغلاء يومئذ بعضهم لبعض عدو إلا المتقين, استثناء صف من كاتيجوري بيرسون. المتقون, المتقون يوم القيامه السم في الدنيا السم في الاخره, لان الناس في المحبه شرعيه. ايها المسلم سي تو غيسير في الدنيا في الاخره سواء من المتقين. والمتقي سنه التقوى, سلوك يابليك للتقوى. الى التقوى سي اوبيغ الله سبحانه وتعالى فيغ سكي تا اوردوني اوتون تو بو تيلواني دي زانتيردي تو سا ان سويفون سنه. فسا التقوى. اما غير التقوى سوغا دي ريغري. قال ما يبقى الا الموده بين المتقين لانها مؤسسه على اساس على اساس صحيح. شيخ الفوزان دي ريستورا كو لا محبه انت المتقين المؤمنين. المؤمنين لماذا؟ لان الي فوندي سور دي باز صحيحه, سور دي باز سور سور دي باز سوليد الا في الله. قال تبقى في الدنيا والآخرة. أما المودة التي بين الكفار والمشركين فإنها تنقطع وتنقلب إلى عداوة, قصاص من أشد العداوة. سيكلو ديبي, سيكلو ديبي بغل المشرك يوم القيامة. فاستمع حبة كي يمبليك التعظيم لا سوميسيون والتذلل لله عز وجل كي با بوسي لا بيرسون ادوري الله سبحانه وتعالى الي لله فقط. فبالغا لا دوني ان بروش, هذه الخاصة لله. المحبة الثانية قال شيخ الإسلام رحمه الله تعالى المحبة الثانية حب الباطل وأهله وبغض الحق وأهله, وهذه صفة المنافقين. هذه المحبة محرمة من الباطل. هنا اكسبليك يا تفصيل كي سيك نو غابيت لا تفصيل. ابو بكر تستطيع بالنسبه لحب الحرام او حب الباطل يعني تفصيل اي في الحكم عندما نور والله سيتي اياه عبد الملك بالباطل بالنسبه ليس بالدنيا. Avant de citer Ada, explique-nous. Tafsir, il y a un nom, c'est haram, il y a un nom, c'est kata. Tout le monde cite les noms. قسم يناقض الإسلام وقسم لا يناقض الإسلام. سأقول معصية. قسم سدي كف. وان قسم سأسرع بس دي كف. لكن سأسرع معصية. تفضل. سأقول دي قسم. أحسن. سلام الباطل أو سلام الكافر. يقرأ سحق. يكون بامرت الإسلام. إلا تكافر صاحب باطل إلا تكفر الإسلام. كم يفهم بعض المنافقين؟ إسلام الكفار. Il combat l'islam. Il aime le kafir, mais il aime le dîner pour son dîn. Et il combat l'islam. Ah, c'est un kafir. Et il y a des gens qui sont de vous, et ils sont de vous. Et ils sont de vous, dit Azza wa Jal. Ça, c'est le kuffar, هذا اللي منهم. والله في نواقض الإسلام يا جماعة. يحب الباطل في بسخت على بيرسون من في بسخت على بيرسون من الإسلام. سي دوزيام قسم. أحسن تحبهم من أجل الدنيا. يسجس على دين باطل لا من الإسلام, لكن إذا المحبة يبانش بيغو من أجل الدنيا. مثلا يفوس ماري, مثلا يلان تخافاي, مثلا يلام ست شود يسرابوش دي كفر من الأدب, لكن يسكل على باطل لا من الإسلام. هذه سن معصية, هذه سن معصية, لكن ست معصية elle peut être très grave. Les nasa commencent hakada et à force de les fréquenter la personne waliyadu billah son cœur il peut s'égarer. قد يزيغ قلبه. قال عز وجل لا ترك تركنوا إلى الذين ظلموا فتمسكم النار. الله سبحانه وتعالى nous a interdit de pencher vers هؤلاء. لأن le premier jour c'est pour الدنيا et après ça peut s'aggraver. بعض الناس هكذا ça a commencé. Au début, il savait que c'était à la bâtir, il aimait l'islam. Mais à force de le fréquenter, il a des doutes. Et à la fin, il a une conclusion chez Tania, ils ne sont pas aussi mauvais qu'on disait. Et il commence à regarder. À la fin, il est minhum. Et ça, c'est une sifat al munafiqin. Hubbul bâtil wa bughdul haqq. Hubbul bâtil wa ahlih wa bughdul haqq wa ahlih. Ça, c'est une sifat al munafiqin. من صفات المنافقين والعياذ بالله. قال الشيخ الفوزان حفظه الله قال النوع الثاني محبة الباطل وأهله وبغض الحق وأهله. قال هذه صفات المنافقين إلام لباطل لباطل سيكوني c'est quelque chose qui n'est pas le contraire de la vérité, le faux. فهو إلام ستشو قال فإنهم يحبون الباطل ويكرهون الحق يحبون الكفر ويبغضون يحبون الكفار ويبغضون المؤمنين. ça c'est من صفات المنافق. S'il aime les kuffars, min ajli dinihim, et déteste les mu'mines pour leur din, il aime les yahoudis, les nasrani, il aime haoula, al-ilmaniyin, il aime tout ça pour leur din. Et il déteste les mu'mines parce qu'il applique sunnah. Il n'y a aucune cause de le détester, lakin la seule cause, c'est qu'il applique la sunnah. Fa hada, s'il aime le kafir pour son din et il déteste le musulman à cause de son din, hada, c'est un munafiq. شأن أبا كل بيونس منافق لأن النبي صلى الله عليه وسلم يقول آية المؤمن حب الأنصار وآية المنافق بغض الأنصار. Prophète صلى الله عليه وسلم montre أن parmi les signes, les caractéristiques du croyant, c'est qu'il aime l'Ansar. Les croyants à l'époque du Prophète صلى الله عليه وسلم, les habitants de Médine, l'Ansar. Et parmi les caractéristiques du munafiq, c'est qu'il déteste l'Ansar. Ça c'est un dalil, أن الروافد c'est des منافق لأن il déteste l'Ansar. بل المهاجرين والأنصار إلا نفر قليل كم يبخطو المسلم إلا بالضوء هذا إلا بالضوء يدوى إيمي المؤمن يدوى تتستر كابر الميزان pour aimer et détester, c'est le Coran et le Sunna. Ce que Allah subhanahu wa ta'ala nous a montré qu'on doit aimer, on aime. Qala Isa al-Salam, la yu'minu ahadukum hatta yuhibba li akhi ma yuhibba li nafsi. Wa qala Allah subhanahu wa ta'ala, al-mu'minuna ikhwa. L'ukhwa le mabniya avec de la mahabba. Et Allah subhanahu wa ta'ala nous a montré qu'on doit détester le kuffar. Ya ayyuha alladhina amanu la tattakhidu al-yahud wa al-nasara awliya. La tattakhidu. T'as pas le droit de les prendre awliya comme alliés. Et un allié, tu l'aimes. T'as pas le droit à ça dans le cas des Nasara ou des Kafara. Donc tu dois montrer que c'est des Kuffars. قال عز وجل قل يا أيها الكافرون لا أعبد ما تعبدون براءة. Tu montres que c'est des Kafars. أيها الكافرون. Un Kafir, c'est un Kafir. On n'a pas qu'on appelle musulman. Et نتبرى منه. On se désavoue de lui et de son dîme. لا أعبد ما تعبدون. هذا. Celui qui fait le Coran, c'est هذا, le Coran. أما بعض الناس والعياذ بالله بعض الزائرين. Mais on ne sait pas ce qu'ils veulent. On ne sait pas ce qu'ils veulent. Ils prétendent être musulmans et ils délaissent l'islam. Comment tu te prétends musulman et t'aimes les Yahoud, t'aimes les Nasara, t'aimes les Majous, t'aimes les Rawafid, t'aimes... Mais l'islam, il a des règles. Il doit détester le kuffar. قال الشيخ الفوزان والنفاق هو إظهار الإسلام وإبطال الكفر وعلامة المنافقين أنهم يحبون أهل الباطل ويبغضون أهل الحق. إزام أهل الباطل يدتست أهل الحق. قال فإذا رأيت من يبغض أهل الحق خصوصا صحابة رسول الله صلى الله عليه وسلم ويبغض علماء الأمة وأئمة المسلمين فاعلم أنه منافق. سأسين غيب الله. Si tu trouves une personne, il déteste les compagnons du prophète عليه السلام. Il déteste les savants de l'islam. Il déteste l'imam Ahmed, l'imam Malik. Il déteste Cheikh l'islam, Ibn Taymiyyah. Il déteste Cheikh l'islam, Mohamed ibn Abdul Wahhab. Et il combat tout cela. Tu le trouves, il penche vers les kuffars, il sait que c'est un munafiq. Ama le muslim, abada. Tu trouves même un ami, même un jahil, il aime les compagnons du prophète عليه السلام. كيف un muslim, il va détester la femme du prophète عليه السلام. Ou les femmes du prophète, Hafsa, Aisha. كيف un muslim, il va détester les autres compagnons. Abu Bakr, Omar, Uthman, Ibn Mas'ud, Abu Huraira. Abada, c'est pas possible. C'est pas possible. Ben le shaitan, il égare certains muslims, mais ça peut se mahabba. الشيطان يسيء كمسلم يلام لكمباني فبعض الناس والعياذ بالله بسبب جهلهم الفطرة لا يلام مثلا لكمباني أو للشيخ أو لكن الشيطان يلي فيك خواه كسيت عمور يدويت كذا كذا فتتخوف يفيد غلو يلي بزاجير يسيقار من هذا الباب أما ديتستي أصلا فهذا سباح حال المؤمنين أبدا أبدا سكسي حال اليهود والروافض قال فعلم أنه منافق وإن كان يظهر الإسلام إسلام المنافق يفافق الإسلام الصلاة الحج إلى آخره لكن يبطن الكفر يبامي سوء كفر يدتست كمباني للبخفة عليه الصلاة والسلام المسلم إلى بالدروة لكمباني للبخفة عليه الصلاة والسلام تبالدروة دتستي أبدا بل تلزام في الله فتعجب أن une personne prétend être مسلم يدتست un compagnon ما بالك اللي يدتست tous والعياذ بالله قال وإن كان يظهر الإسلام ويشهد أن لا إله إلا الله وأن محمد رسول الله في الظاهر لكنه في الباطن ملحد كافر يتشطر بالإسلام وبالشهادتين وإلا فهو كافر في الدرك الأسفل من النار إن المنافقين في الدرك الأسفل من النار كما قال عز وجل هذا son appartenance أو son apparence أنه مسلم أنه il ne sert à rien لأن il annule son islam s'il aime les kuffar pour leur din et il déteste les muslimines parce qu'ils appliquent leur din هذا ولا aussi des shahada ولا aussi في الصلاة ولا aussi في الحج ولا aussi في الصيام c'est pas un مسلم لأن قوله لا إله إلا الله il doit kuffar بالطاغوت et il doit détester ceux qui adorent الطاغوت c'est ça لا إله إلا الله لا معبود بحق إلا الله on doit aimer Allah. On doit aimer ceux qui aiment Allah et ceux qui adorent Allah seul. Et on doit détester ceux qui contredisent Allah. Il dit la ilaha illallah, lakin il aime ceux qui contredisent la ilaha illallah. Al-an, il y a un problème. La ilaha illallah, elle n'est pas muhaqqaqa fi hadha al-hal. Elle n'est pas sahiha. Abadan. Al-hada, Cheikh al-Islam, Mohammed ibn Abdul Wahhab, fi nawaqid al-Islam, il avait cité les annulations d'Islam. Parmi les annulations d'Islam, mualat al-kuffar. Min ajli dinihim. C'est qu'il aide, il prend les kuffars comme alliés pour leur dîner, il combat l'islam. Hada, c'est pas un musulman. Walou, il dit la ilaha illallah, walou, il fait salat. Mas'alat al-wala, wal-bara, elle est muhimma jiddan. Et tu sauras, anna fi mas'alat al-wala, wal-bara, tu trouveras, il y a da'iman deux extrêmes et un juste milieu. Tu vas trouver des personnes, ils ont du tamir, fi hada al-bab, wal-iyadu billah. Et ça peut aller loin, hada. Hatta, ba'd al-nas, ils appellent à wahdat al-adiyan, il faut aimer les kuffars, il a affaire. Ba'd al-nas, tu les trouves. Ils ont du naqs jiddan fi hada. Il veut aimer tout le monde, il prétend aimer tout le monde, il a akhira. T'as un autre extrême, ils ont du relou. Ahyalan, ils détestent les combats, ulama al-sunna. Aw talabat al-ilm, bighayri haqq. Al-wala al-bara, al-wasat. T'aimes ce qu'Allah il aime. Tu détestes ce qu'Allah il déteste. Tout ça avec ilm et ikhlas. L'alliance, c'est les deux aveux comme ils traduisent. Qala, rahimahullah, qala wal mahabba al-thalita tabi'iyya. وهي محبة المال والولد إذ لم تشغل عن طاعة الله ولم تعين على محارم الله فهي مباحة أساسا ضابط طيب محبة طبيعية الآن هذه ناتشغل شك بخسن صفطرة الله لا كخيها كذا إلام المال إلام الأرجان إلام إلام ses enfants إلام ses parents cette chose si إذ لم تشغل عن طاعة الله ولم تعين عن محارم الله فهي مباحة deux choses donc elle ne pousse pas la personne à faire du haram ou à délaisser une obligation, elle est mubah, elle est autorisée. Lakin si c'est mahabba, maintenant le mal hada il le pousse ou l'ayadu billah à faire un haram. Fa c'est mahabba, elle est haram. Hada c'est un dhabit tayyib, ihfadouhu. Ihfadouhu, il est simple. Mahabba tabi'iyya, هي محبة المال والولد إلى آخره إذ لم تشغل عن طاعة الله ولم تعن على محارم الله dans ce hal, elle est مباحة. قال الشيخ الفوزان الثالثة محبة طبيعية أي مطبوع عليها الإنسان ومفطور عليها نعم إلى تكخيها كذا كل مضلع قال يحب الإنسان قاربه ويحب أولاده ويحب أصدقائه ويحب من أحسن إليه هذه محبة طبيعية لا يؤاخذ عليها الإنسان إلا إذا قدم على محبة الله ورسوله فإنه حينئذ يأثم نعم سأنا أكسبليكي أن طوك elle ne lui fait pas du mal à sa religion, elle est mubaha, elle est autorisée. C'est-à-dire, Cheikh Fawzan, il dit à l'Azza wa Jal, « In kana aba'ukum, wa abna'ukum, wa ikhwanukum, wa azwajukum, wa ashiratukum, wa amwalun iqtaraftumuha, wa tijaratun taqshawna kasadaha, wa masakinu tardawunaha, ahabba ilaykum minallahi wa rasulih, wa jihadin fi sabilihi, fatarabbasu hatta ya'ti allahu bi amrih, wallahu la yahdi al-qawm al-fasiqin. » ces choses, mahabbat al-aba, aimer ses parents, al-abna, ses enfants, al-ikhwan, ses proches, il a akhiré, tout ça, c'est mauvais. Lakin bishart, fi l'aya, qal, tardawna ahabba ilaykum min Allahi wa rasulihi wa jihadin fi sabil. Faut pas que ça prenne le dessus. Abadan. Faut pas que ça prenne. Cette mahabba qui est autorisée, elle prenne le dessus et elle te fait du mal à ton dîme. Tu délaisses une obligation ou tu fais un haram. Là. لأن محبة الله سن عبادة elle passe au-dessus de toutes les محبة. Tu peux trouver un cas, Allah il aime une chose et un makhlouk il déteste une chose. T'as pas le droit de faire passer le makhlouk avant, abadam. Ou Allah il déteste une chose, tu trouves un makhlouk il aime bien, il dit fais là, t'as pas le droit. لأن الله سبحانه وتعالى c'est lui qui t'a créé et c'est lui qui t'a montré. Enfin, t'as pas le droit de faire passer la créature avant. قال فإذا قدم محبة هذه الأشياء على ما يحبه الله ورسوله فإنه متوعد بهذا الوعيد. نعم قال عز وجل فتربصوا حتى ياتي الله بامره والله لا يهدي القوم الفاسقين. هذا سين دي كوز دي كارمون de faire passer la dunya avant la religion, de faire passer l'amour d'une créature avant l'amour d'Allah, sur l'amour d'Allah subhanahu wa ta'ala. C'est des causes de garment. لان الله سبحانه وتعالى قال والله لا يهدي القوم الفاسقين. Celui qui veut qu'Allah il le guide, يحب الله ويحب ما يحبه الله, il fait rien passer avant l'amour d'Allah. Que ça soit un proche ou une personne qui est loin de lui. Al-Ibra, c'est tibé' al-kitab et al-sunna. On finit le mahabba al-rabi'a, al-sahla. Qal wa al-mahabba al-rabi'a, hub ahl al-tawhid wa bugd ahl al-shirk, wa hiya awthaq ur al-iman wa a'zam ma ya'bud bihi al-abd rabbah. On revient à masalat al-wala wa al-bara. Awthaq ur al-iman. Aïe, le iman le plus qawi, c'est que t'aimes fi Allah et tu détestes fi Allah. Hadi, c'est martabat al-muttaqin al-salihin. C'est pour ça que le prophète sallallahu alayhi wa sallam a dit awthaq, c'est le plus haut niveau de l'iman. T'arrives à rester objectif. T'aimes fillah, tu détestes fillah. Pas de ghoulou, pas de asabiyya. Là, je le connais, je l'aime bien, je le connais pas, je l'aime pas. Il connaît pas hada huwa. Huwa c'est tout fillah. قال المحبة الرابعة محبة أولياء الله وبغض أعداء الله. فهذه هي الموالاة في الله والمعادة في الله. L'alliance et les deux aveux, هذا on l'a expliqué كثيرا. قال فيحب أهل التوحيد ويبغض أهل الشرك. نعم إلى أهل التوحيد لأن يزابلك في التوحيد. Et Allah il aime ce tawhid, il déteste le shirk, لأن الله سبحانه وتعالى il déteste le shirk. Celui qui met à la shirk, Allah il ne lui pardonne pas. فالمؤمن il déteste هؤلاء. قال فهذا أوثق عرى الإيمان وهذا هو الحب في الله والبغض في الله. هذا هو الولاء والبراء. C'est من أعظم أصول الدين. الولاء والبراء. Celui qui a pas de ولاء, pas de براء, il aime tout le monde, il déteste comme il veut et l'akhiré, son din, والعياذ بالله يضيع. أما celui qui est solide في هذا الباب, tu le trouveras son din, il sera مستقيم جدا. فالعناية العناية العناية بالولاء والبراء. الشيخ الفوزان حفظه الله لأن رسالة في هذا فيستفاد منها. إنه والله الحمد لله في plusieurs دروس الولاء والبراء كثيرا. قال وهذا من أصعب الأمور على الإنسان. هذا c'est parmi les choses les plus difficiles. C'est pas facile يا أخي. لكن استعن بالله. قال عز وجل استعينوا بالصبر والصلاة. استعن ضد الصلاة في الدعاء كالله يدفع سديد. صبر. Tu peux détester une personne, crois pas que ça sera simple. Il va te faire des sourires. Ah madame, tu peux aimer une personne et c'est difficile. T'es éprouvé. Bardamna, s'il le déteste, bardamna, ce qu'il a. Lakin, si c'est un mu'min, si c'est un awliya, il a tasbir. Tariq al-wala al-bara, c'est tariq al-anbiya. On dort comme le prophète sallallahu alayhi wa sallam, il a souffert. Comme on avait expliqué, fi sittat mawadi' min as-sira. Al-hijra, ils l'ont frappé, ils l'ont chassé, ils l'ont. Tout ça, bisabab hadi al-aqida. Ils détestaient les mushrikin. Ils ont compris. Ils l'ont combattu. قال وهذا من أصعب الأمور على الإنسان فإن كان يحب أهل التوحيد ويواليهم ويبغض أهل الشرك ويعاديهم فهذه علامة الإيمان الراسخ. الرسوخ, رسوخ الشيء, c'est quelque chose qui est ancré, quelque chose de solide. Celui qui حقق الولاء والبراء il l'aime pour Allah et il déteste pour Allah, celui-là c'est un dalil que l'iman il est قوي. أما celui qui a un ضعف par rapport à son ضعف, qui a une faiblesse sur le bas, par rapport à sa faiblesse son iman il descend. والعياذ بالله, s'il aime les kuffars par rapport à leur dîn, son iman il disparaît. لا تجد قوما يؤمنون بالله واليوم الاخر يوادون من حد الله ورسوله. المؤمن la plus grande ni'ma qu'il a, comme on cite souvent, c'est l'islam, c'est l'iman. Allah, ce iman c'est la plus grande ni'ma. Et parmi les choses qui va te préserver ton iman, c'est aimer fillah et détester fillah. فايها المؤمن gaspille pas هذا الايمان. C'est une ni'ma qu'Allah t'a donné, gaspille pas. Crois pas que le kuffar va t'être utile ابدا ولن ترضى عنك اليهود. اليهود ولا النصارى حتى تتبع ملتهم. خبأك الكافر يتخا ينتيلتيز الكافر يتدس الإيمان كتر يتدس لأن الويل لابا حافظ على هذا الإيمان plus que les efforts que tu fais pour حفظ ton mal tes enfants ta famille الآخرة. هذا الإيمان ça doit être أشد, tu dois le préserver encore plus, لأنه بإذن الله هذا الإيمان سمفتح الجنة pour toi. قال عز وجل إن للمتقين مفازا. كم من آيات أن la cause de rentrer في الجنة بعد رحمة الله عز وجل الإيمان. من أسعد الناس بشفاعتك يا رسول الله يوم القيامة, قال من قال لا إله إلا الله خالصا من قلبه, تسس الإيمان. فحافظ على هذا الإيمان عسى الله سبحانه وتعالى يتجد أي ترحم. نقف هنا, سبحانك الله وبحمدك, أشهد أن لا إله إلا أنت, استغفرك. مع تحية دماج أفاق.com. ولا تركنوا إلى الذين ظلموا فتمسكم النار. الحذر من الركون إلى الظلمة من شيعة أو حزبيين, لا تركن إليهم, هؤلاء ثعابين.